கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய சிறப்பு அம்சமாக நமக்கு வழங்கியிருப்பது இந்த மார்க்கம் அதிசயங்களை நிகழ்த்தி அற்புதங்களை காட்டி வளர்க்கப்படக்கூடிய மார்க்கம் அல்ல. இந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே தேனாரும் பாலாரும் உருண்டோடும், உங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையும் உயர்வும் தேடி வரும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும், உங்களுடைய கவலைகள் எல்லாம் அகலும், இத்தியாதி இத்தியாதி போன்ற வாக்குறுதிகளை வாரி வழங்கி இந்த மார்க்கத்தை பரப்புங்கள், பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பொய்யான மார்க்கம் அல்ல அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம். மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான் என்றால், இந்த மார்க்கத்தை ஏற்றால் நீங்கள் நிறைய சோதனைகளையும் வேதனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் ஏராளமான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் பல்வேறு விதமான எதிர்ப்புகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் என்ற எச்சரிக்கைகளோடு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீனுல் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய சொல்கின்றான். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சுப செய்திகளை ஏற்றுக்கொண்டு தான், என்ன சுப செய்தி, இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் வேதனைகளையும் சோதனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். ரப்பல் ஆலமீன் சுப செய்தி சொல்கின்றான், அம் ஹசிபத்து மன் தத்குலுல் ஜன்னா வலம்மா யாத்திக்கும் மஸலுல் லதீன ஹலவ மின் கபலிக்கும் மஸ்ஸத்ஹுமுல் பஸா வ தர்ரா வ ஸுல்ஸிலு வ ஹத்தா யகூல ரசூல் வல் லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். ரப்பல் ஆலமீன் தெள்ள தெளிவா சொல்கின்றான், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன உடனே எல்லா பிரச்சனையும் தீந்துரும், எல்லா கஷ்டங்களும் அகன்று விடும், பிரச்சனைகளே இல்லாமல் ஆயிடும், இன்னல்கள் எல்லாம் இல்லாமல் ஆயிடும் என்று பொய்யான வாக்குறுதிகளை நம்புகிறீர்களா நீங்கள்? இல்லை. வலம்மா யாத்திக்கும் மஸ்ஸலுல் லதீன ஹலவ மின் கபலிக்கும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய பாஸ்ட்ல என்ன நடந்தது என்பதை பாருங்கள். ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், மஸ்ஸலுல் லதீன ஹலவ மின் கபலிக்கும், உங்களை முன் சென்ற கால சமுதாயத்தினர்கள் ஈமான் கொண்ட காரணத்திற்காக மஸ்ஸத்துஹுல் பஸா வ தர்ரா வ ஸுல்ஸிலு, அவர்களுக்கு கஷ்டங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் இன்னல்களும் வந்தன, அலைக்கழிக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனும் ஆகு, அந்த முன் சென்ற சமுதாயத்தினுடைய ஈமான் கொண்ட மக்களும் அந்த ஈமான் கொண்டவர்களுக்கு தலைவராக இருந்த நபிமார்களும் மதா நஸ்ருல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய உதவி எப்படி வரும், எப்பொழுது வரும் என்று ஏங்கும் அளவுக்கு கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாகி அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்களே, உங்களுடைய பாஸ்ட்லே, உங்களுடைய இறந்த காலத்திலே அதுதான் நிகழும், உங்களுடைய எதிர்காலத்திலும் நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதுதான் நடக்கும். அப்படி ஒன்று நடக்காமல், அப்படி சோதனைகளும் வேதனைகளும் இன்னல்களும் இடையூறுகளும் இதெல்லாம் எதிர்பார்க்காமல் அன்பதுகுல் ஜன்னா, ஈஸியா சொர்க்கத்து போய் நினைக்கிறீங்களா நீங்க என்று ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான். இன்னொரு வசனத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், அலிஃப் லாம் மீம் ஹஸிபன் நாஸ் யுத்ரகும் யகூலு ஆமன்னா, என்ன ஈமான் கொண்டோம் என்று சொன்னதின் காரணமாக இந்த மக்களை அப்படியே விட்டு விடுவோம் என்று எண்ணிக்கொண்டார்களா, உஹம் யுஃப்தனூன், அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா, அவர்கள் சோதனைக்கு ஆட்படுத்த மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா? இல்லை. கபலிக்கும் அங்கேயே ரப்புல் ஆலமீன் முன்னோர்களை உதாரணம் காட்டுகின்றார், முன் சென்ற உதாரணம் காட்டுகின்றான், கபலியும் அவர்கள் ஈமான் கொண்ட முன் சென்ற சமுதாயத்தினர்களை நாம் சோதித்திருக்கின்றோம், எதற்காக, அல்லாஹுல்லதீன அவர்களில் உண்மையான ஈமான் கொண்டவர்கள் யார், பொய்யர்கள் யார் என்று நாம் சோதிப்பதற்காக அவர்களுக்கு சோதனை நடத்தியதை போன்று இவர்களை சோதனை நடத்தாமல் விட்டு விடுவோம் எண்ணிக்கொண்டார்களா? ஆக ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்டால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு அது நடக்கும் இது நடக்கும் என்று அல்லாஹ் பொய் வாக்குறுதியில் ஃபால்ஸ் ப்ராமிஸ்களை கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட சோதனைகளை சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தில் சஹாபாக்கள் விதமான சோதனைகளை எதிர்கொண்டார்கள், அதற்கு பிறகு வந்த தாபியங்கள் விதமான சோதனை எதிர்கொண்டார்கள், அதற்கு பிறகு வந்த நல்லவர்கள் ஈமான் கொண்ட காலகட்டத்தில் விதமான சோதனை எதிர்கொண்டார்கள். அறிவுரியவர்களே, இப்பொழுது வாழக்கூடிய இப்போதைய காலகட்டத்திலே குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக நாமும் புதுவிதமான சோதனை எதிர்கொள்கின்றோம். என்ன சோதனை? நேற்று பெங்களூரிலே கொண்டு விழுந்தாலும் முஸ்லிம்கள் தான் தீவிரவாதிகள், ஹைதராபாத் இயக்கத்தின் பழியை போட்டு இந்த முஸ்லீம்கள் தான் தீவிரவாதிகள், எங்கேயாரும் கையில வெடிகுண்டு கையுமா அறிந்தார்கள், எங்கே வெடிகுண்டு வைக்கலாம், எங்கே குண்டு வைக்கலாம், எங்கே தங்களை தேவரசை அரங்கேற்றலாம் என்றுதான் இந்த முஸ்லீம்கள் எப்ப பார்த்தாலும் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள் என்ற ஒரு அவதூறு பிரச்சாரத்தை சகோதரே தினம் தினம் தாங்கிக் கொண்டு தினம் தினம் எதிர்கொண்டு கொண்டு நம்மை பார்த்தவரையெல்லாம் இவரோட தீவிரவாதியாக இருப்பானோ, இவன் கையில் குண்டு இருக்குமோ என்று தினம் தினம் நம்மை பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுடைய ஈமானை உறுதியாக பிடித்த நிலையிலே லா இலாஹ முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உள்ளத்திலே தாங்கி நிலையிலே அதனுடைய வெளிப்படையான அடையாளமாக தொப்பியையும் தாடியையும் இஸ்லாமிய பெயரை வைத்துக் கொண்டு நாம் உதாவுகிறோம் என்ற சகோதரரே இந்த தியாகத்தை தான் தப்பிடலாம் என்று நடத்திய முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே இதுதான் பெரிய பெரிய தியாகங்கள் கனவல்ல நிஜம். முஸ்லிம் மாணவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. அழகிய கடன் IAS அகாடமி. தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும், இன்ஷா அல்லாஹ் நீங்களும் IAS IPS ஆக ஓர் அற்புத வாய்ப்பு. உணவு, தங்குமிடம், பயிற்சி மற்றும் புத்தகங்கள்

இதெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய நல்ல இதயம் பெற்றவர். நல்ல இதயத்தை கொடுத்து விட்டார், நல்ல இதயத்தை கொடுத்தவர். அவர் முஸ்லீம்களால் போராடினார், அதற்காக உயிரிழந்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு சில மக்கள் முஸ்லீம்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் வருவார்கள். அவர்களுக்கும் ஒரு ஓய்வு ஏற்பட்டு அல்லது தளர்வு ஏற்பட்டு அவர்களால் ஒதுக்கி விடுவார்கள். அதை ஒதுக்க போனார்கள் ஒழித்து கட்டப்படுவார் ஆசஸ்காரர்களா? அறுபது சதவீதம் பதவியை இந்நிகழ்ச்சி பற்றிய தங்களின் கருத்துக்களை தெரிவிக்க வெள்ளிமேடை மக்கா மஸ்ஜித் 822 அண்ணா சாலை சென்னை 2 போன் 421 41333.